அந்த மந்திரங்கள் சத்தபதீகரண மந்திர விஷயத்தையே பரமாத்மா இங்க குறை ரூபத்து குறைச்சி ரூபத்துல வந்து பத்மாவதி கரம் பிடித்து தான் பத்மாவதி கை பிடிப்பதை ஊர்ஜிதப்படுத்திட்டான் பரமாத்மா. அதுக்கு ஒரு ஒரு அடியிலேயும் விஷ்ணு கூட வரணும்ன்றது இந்த மந்திரம். பிறந்தகத்திலேருந்து புக்ககத்துக்கு ஒரு பெண் முதல் அடி எடுத்து வைக்கிறாள். எதுக்காக வரணும்? இஷமூர்ஜமந்ததானாக இந்த கிரகத்தில் இது வரைக்கும் வருஷத்துக்கு 30 வண்டி நெல் வரும். இவள் அடி வைக்கிறதுனால இன்னும் 60 வண்டியா நெல் நிறைய வரணும். அன்ன சமிருத்தி கிரகத்தில் எப்பவும் அன்னம் குறையவே கூடாது. வரவாளுக்கும் அதிதிகளுக்கும் எல்லாரையும் விசேஷமா ஆராதிக்கிறதுக்கு நிறைய அன்ன சமிருத்தி ஏற்படணும். அதற்காக நீ முதல் அடித்து வைப்பு எடுத்து வை, அதுக்கு விஷ்ணு கூட வரட்டும். ரெண்டாவது அடி வைப்பில் அன்னம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆனா ஊர்ஜம்னா பலம் அர்த்தம். நிறைய மூட்டை மூட்டையா நெல் வந்து இறங்குறது. அன்னவானோ பவதி மகான் பவதி பிரஜையா பஜபிர் பிரம்மவர்த்தேனா மகான் கீர்த்தியா. உபனிஷத்து சொல்லச்சு அன்னவானாகவும் இரு அன்னாதனாகவும் இருன்னு அனுகிரகம்ன்றது ஒருத்தரை பார்த்து. நீ அன்னத்தை உடைத்தானவனாகவும் இரு, அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடியவனாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு நிறைய மூட்டை மூட்டையா நெல் இருந்தா அதை அரிசியாக்கி சாப்பிட தெரியாது அவருக்கு. சாப்பிடுன்னு சொல்லணுமா வேதம்னா காரணத்தோட தான் சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர் கையை பிடிச்சு பார்த்து இனிமேல் சாதமே சாப்பிடக்கூடாது, அதனால வித்தியா கஞ்சியா சாப்பிடுங்கோ, அதுவும் சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகாது, தீர்த்தத்தை பருவுங்கோ, அதனால தீர்த்தத்தையே சாப்பிட்டு இருங்கோன்ற. ஒன்னும் சாப்பிடாது, இப்ப எங்க போனாலும் காதுல விழுறதுதான், ஒன்னும் சாப்பிடாத இருந்தா நல்லதுன்ற. பூர்வ காலத்துல நல்லா சாப்பிடணும்னு சொல்லி, அதனால நல்லா சாப்பிடணும். ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா உபனிஷத்து சொல்லச்சு. ஆசிஷ்டான்னா நல்ல அசனசீலாக நல்லா சாப்பிடணும், உண்டது ஜரிக்கணும். இதுதான் ஒருத்தனுடைய பிரதம ஐஸ்வர்யம், சாப்பிட கொடுத்து வைக்கணும், நல்லா சாப்பிடணும். இப்ப எதுவுமே சாப்பிடாதுன்ற. ஐயோ நெய்யான்றார் ஒருத்தர், நெய் எடுத்துன்னு வரச்சாவே நெய்யான்றார், அதனால தயிரான்றார், அதனால இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒன்றும் சாப்பிடாது இருந்தாதான் சரீரத்துக்கு ஆரோக்கியம்ன்ற மாதிரி இந்த காலத்துல இந்த மாதிரி எதையுமே பார்க்கிற வரையில் சந்திருப்தி ஏற்பட்டு போச்சு எல்லாத்தையும். அதை மாதிரி அதைதான் வேதம் சொல்லிட்டு அன்னவான் அன்னாதோ பவதி, அதனால நீ அதை அனுபவிக்கவும் கொடுத்து வைக்கணுமே. அதனால நிறைய மூட்டை மூட்டையா நெல் வந்து விடுறது, அருகி வருது, அதை சாப்பிட கொடுத்து வைக்கணுமோ இல்லையோ, அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லையே. அதனால நீ அடி வைக்கிற ரெண்டாவது அடி வைப்புல விஷ்ணு கூட வரணும், அன்ன சமிருத்தி மாத்திரம் இருந்தா போறாது, பலத்தையும் கொடுக்கணும். மூன்றாவது அடி வைப்புல ஸ்ரீனி விரதாய ஸ்ரீனி ஸ்ரீனி விரதாய விஷ்ணுத்வான்வேது. மூன்றாவது அடி வைப்புல விரதத்தின் பொருட்டு நீ கல்யாணம் இந்த கிரகத்துக்கு அவள் வர, இந்த கிரகத்துல விசேஷமா அந்த ஸ்ரீராமநவமி அதே மாதிரி ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி இதெல்லாம் விசேஷமா பண்ணிட்டு இருக்க. நீ வந்து மொத்தத்தையும் நிறுத்தக்கூடாது, இன்னும் விசேஷமா இதுல பற்றுடையவளா இருக்கணும். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இன்னும் விசேஷ பூஜைகள்லாம் பண்ணணும், விரதங்கள்ல பற்றுடையவளா நீ இருக்கணும். அதனால பத்னி சகரிச்சாதான் எல்லா தர்ம காரியங்களையும் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மூலம் ஸ்திரீ தர்மம், அதனால அந்த ஸ்திரீ தர்மத்திலே உயர்ந்தவளா இனி விளங்கணும்ன்றதுக்காக தான் மூன்றாவது அடி வைப்பு. சத்வாரி மாயோபவாயா இந்த நான்காவது அடி வைப்பதுனாலே எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், உபய சம்பந்தி வர்க்கங்களும் சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தவா கூட இந்த கல்யாணத்தினால ஒன்று கூடணும், எல்லாரும் அந்யோன்ய சம்பிருப்தாளா இருக்கணும். அப்படி மாயோபவம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். பஞ்ச பசுப்யா ஐந்தாவது அடி வைப்புல பாருங்கோ பசு பால் சமிருத்தி, பால் பாக்கியம் உடையவளா இருக்கணும். கிரகத்துல பசுவை சம்ரட்சிக்கணும், அதன கோதோகன கால பரியந்தம் பகிஷ்டித்வான ஆன்மீகத்துல நித்தியமாமோ பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட போறதுக்கு முன்னே வெளியில போய் நிக்கணும்ன்ற சாஸ்திரம். எவ்வளவு நாய் நிக்கணும் அப்படின்னா பசு மாட்ட பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நாய் ஆகுமோ அவ்வளவு நாய் வெளியில நில்லு. காலத்தை சாஸ்திரம் சொல்றது பாருங்க, ஒரு அரை மணி நில்லு, ஒரு மணி நில்லு, மணி 11:30 11:12 மணி வரைக்கும் நில்லுன்னு சொல்லல, அப்படி காலத்தை காட்டி சொல்லல. பசுவை கறக்கிறதுக்கு எவ்வளவு நாய் ஆகுமோ, பால் கறக்கிறதுக்கு எவ்வளவு நாய் ஆகுமோ அவ்வளவு நாய் நில்லுன்னா கிரகத்துல பசு இருக்கணும், நித்தியம் பால் கறக்கணும்ன்ற அந்த தொழிலை ஞாபகப்படுத்துறது சாஸ்திரம். அதனால பால் பாக்கியம் உடையவளா இருக்கணும், வரக்கூடிய வாளுக்கு பால் தயிர் மோர் எல்லாம் நிறைய கொடுக்கணும் வீட்டுக்கு வந்த வாளுக்கு. அதனால பால் பாக்கியம் உடையவளா பசுபியா பசு சமிருத்தி உடையவளா நீ இருக்கணும். அதுக்காக ஐந்தாவது அடி வைப்பு. ஆறாவது அறிவிப்பில் ஷட் ருத்துபியா, ஆறு ருத்துக்கள்ல கிடைக்கக்கூடிய காய் கனி கிழங்குகள் எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே உலகத்துல சமிருத்தியா எப்பவும் கிடைக்கணும். எதுவும் கிடைக்கலன்ற அபசப்தமே வரக்கூடாது. அதுக்காக ஆறாவது அறிவிப்பு, ஏழாவது அறிவிப்புல நீயும் நானும் சேர்ந்து அந்த அத்வரியூ ஹோதா உத்காதா பிரம்மா ஆக்னித்ரன் அச்சாவாகன் மைத்ராவருணன் சொல்லும்படியான ஏழு ருத்திக்குகளோட பண்ணக்கூடிய சோம யாகத்தை நீயும் நானும் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும். அந்த யஜ்யத்துல நீ கூட இருக்கணும். ஏன்னா இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனஹா, இந்திரன் சோமரசத்தை பருகட்டும், நமக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படட்டும்ன்றது மந்திரம். என இந்தீரன் உள்ளீட்ட தேவர் கோழாமெல்லாம் வந்தீரும் தென்னை மாகப்பேசி மந்திரத்து மந்தீர கோடியூடுத்தி மணமாலை அந்த அரிசூட்ட கண்டேன் தோழி நான் ஆண்டாள். அது அழகா சொல்ற, இந்தீரன் உள்ளீட்ட தேவர் கோழாமெல்லாம், இந்திராதி தேவத்தைகள்லாம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாராம். உலகத்துல ஒரு நல்ல காரியம் பண்ண அந்த காரியத்தை தேவதைகள்லாம் தேவதைகளே கெடுக்க வருவார்கள். ஸ்ரீயதே கில கோவிந்தே பக்தி முத்வகதாம் ரிணாம் சம்சார நியூனதா பீதா திரிதசா பரிபந்தினா, திரிதசர்கள்னா தேவதைகள், தேவதைகளே அதை தடுத்து நிறுத்துவா. இவன் நல்ல காரியம் பண்ணி தேவலோகத்துக்கு வந்துட போறானேன்னுட்டு தேவதைகளே தடையா இருப்பார்களாம். ஆனா கல்யாணத்தை மாத்திரம் தேவதைகள்லாம் உடனிருந்து நடத்தி வைக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இப்ப கன்யா வரையத்தே ரூபம், ஒரு கன்னி இருக்காள பெண், அவள் தனக்கு வரப்போற கணவன் நல்ல ரூபவானா இருக்கணும், நல்ல அழகுள்ளவனா இருக்கணும், இளமையுடையவனா இருக்கணும்னு நினைக்கிறாள். கன்னியை பெற்றெடுத்த அந்த தகப்பனார் நினைக்கிறார் தன்னுடைய மாப்பிள்ளை குணவானாகவும் எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியவனாகவும் இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த கன்னியை பெற்றெடுத்த தாயார் புக்ககத்திலே தன் பெண் கலங்காமல் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற, அந்த பந்து வர்க்கங்கள்லாம் நல்ல குல கோத்திரம் உடையவாளா இருக்காளா என்று இவாள்லாம் பார்க்க, மித்திரர்கள்லாம் கூட நண்பர்கள்லாம் மிருஷ்டாந்த மிதரேஜனாக, நமக்கு ரெண்டு நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல எப்போ பருப்பு சாதம் கேட்கிறா பாருங்கோ, நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறாளாம். இதெல்லாம் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பரோக்ஷ பிரியா இவகி தேவா, பரோட்ச பிரியர்களான அந்த தேவதைகள்லாம் இந்திராதி தேவதைகள்லாம் என்ன நினைக்கிறா, இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு யஜ்யம் பண்ண போறா, அந்த யஜ்யத்துல நமக்கு ஹவிச சமர்ப்பிக்க போறா, அதை நாம ஏற்க போறோம்னுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்து யஜ்யம் எப்ப பண்ணுவான்னு அவ எதிர்பார்த்துட்டு இருக்காளாம். அதனால வரும்போது தேவதைகளுக்கெல்லாம் இந்த கல்யாணத்துல எதுக்கு அவ்வளவு ஸ்ரத்தேன்னா, இவா யஜ்யம் பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த ஈரன் உள்ளிட்ட தேவர் கோழாமெல்லாம் இந்த சப்தபதிகரணத்துல ஏழாவது அடி வைப்புல யஜ்யத்தின் பொருட்டு நீ இந்த ஏழாவது அடி வைப்பு எடுத்து வைக்கணும். அதனால அந்த மாதிரி எடுத்து வைக்கணும், அந்த கையை பிடிக்கணும். பகவான் இப்போ இங்கேயே குறத்தியா இருந்து கையை பிடிச்சுட்டான், பாணி கிரகணம்னு பெயர். இந்த பாணி கிரகணத்தை ஆச்சரியமா எடுத்து சொல்கிறார்கள். அதனால சவர்ணம் ஒரே குலமா இருந்தாதான் பாணி கிரகணம், கையை பிடிக்கணும். பாணி கிரண்டீஸ்வ பாணினான்றான் அங்க ஜனக சக்கரவர்த்தி கூட, கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழியினான் தர்ம பிரஜார்த்தம் வ்ருணீமகே, தர்மத்தின் பொருட்டும் சத்சந்தான சௌபாகியத்தின் பொருட்டும் கையை பிடிக்கிறேன்னு பிடிக்கணும். அதனால இதற்கு சூத்திரம் விதிச்சிருக்கார், தர்மத்தின் பொருட்டும். அதனால எல்லார தர்மத்தின் பொருட்டு என்ன, கிரகஸ்த எல்லா ஆசிரமமும் கிரகஸ்தாசிரமத்தை அண்டிதான் மற்ற ஆசிரமங்கள்லாம் ஜீவிக்கிறது. முன்ன இருக்கிற பிரம்மச்சரியமும் பின்னால வரக்கூடிய வானப்பிரஸ்தம் சந்யாசாசிரமம் எல்லாமே கிரகஸ்தாசிரமம் இல்லையேல் மற்ற ஆசிரமங்களே கிடையாது. இல்லறம் இல்லையேல் நல்லறம் இல்லை. அதனால் யதா மாதரம் ஆஸ்ருத்ய சர்வே ஜீவந்தி ஜந்தவாக ததா கிரகாசிரமம் பிராப்திய வர்த்தந்தே இதர ஆசிரமாகன்ற மனுஸ்மிருதியில, எப்படி கிரக தாயாரை அண்டி அம்மாவை அண்டி ஒரு குழந்தையானது ஜீவிக்கிறதோ அந்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்தை அண்டிதான் மற்ற ஆசிரமங்கள்லாம் ஜீவிக்கின்றன. இந்த கிரகஸ்தாசிரமே இல்லைன்னா மீதி ஆசிரமங்கள்லாம் கிடையாது. ஏன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தின் பொருட்டும் சத்சந்தான சௌபாகியத்தின் பொருட்டும் நல்ல குழந்தைகளை வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வாரே. ஆண்டாள் பலஸ்ருதி சொல்றா பாருங்க, ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நினைக்கிறவாளுக்கு அந்த பகவானுடைய கல்யாணத்தை நினைக்கிறவாளுக்கு கல்யாணமே ஆலேன்னு வருத்தப்பட்டு இருப்பா, கல்யாணம் ஆயிடும், அதுக்கப்புறம் குழந்தைய பிறக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பா, அதுக்காக கல்யாணம் ஆகி 5 வருஷம் அறுது இன்னும் குழந்தையே இல்லைன்னுவா. அந்த மாதிரி வருத்தம் எல்லாம் படாதுங்கோ. பகவானுடைய கல்யாணத்தை நினைக்கிறவாளுக்கு பலஸ்துதி சொல்லிட்டு கல்யாணமாகன்றது மாத்திரம் இல்ல, வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வாரு, நல்ல மக்களை பெற்று மகிழ்வர். சுப்ரஜா பிரஜா சுப்ரஜா சுப்ரஜா, வேதத்துல எங்கு சொன்னாலும் சுப்ரஜான்னு தான் சொல்லும். நல்ல பிள்ளையை பெற்று மகிழ்வர். பிள்ளைகள் நிறைய பிறக்கலாம், அது நல்ல பிள்ளையா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நல்ல பிள்ளைகள் ஜனிக்கணும்னு அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமான்ற பிறப்பு மகரிஷி. நல்ல பிள்ளை பிறக்கணும்ன்றத அங்க வலியுறுத்த, ராமன் நல்ல பிள்ளை என்ன, அப்பா அம்மா வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளைன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் உலகத்துல பிறப்ப, இதுக்காக இந்த சப்தபதீகரணம் என்பது சொல்லப்படுகிறது சாஸ்திர ரீதியா. இந்த பகவான் இந்த மாதிரி வந்து பத்மாவதியினுடைய திருக்கரம் பிடித்து ஒரு குழஞ்சொல்ற சாமானிய பாட்டிலேயே சப்தபதீகரண அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டு போட்டார். ஏன்னா எங்க நாட்டுல இப்படி எல்லாம் இருக்கு, தானிய சமிருத்தி தனசமிருத்தி எல்லாம் இருக்கிறதுன்றத ஒரு சாமானிய பாட்டில, ஐநா பூர்வ காலத்துல மகான்கள் சாமானிய பாட்டிலேயே பெரிய பெரிய வேதாந்த விழுப்புரல் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக சொல்லி கொடுத்துருவா. அந்த மாதிரி இந்த இடத்துல பகவான் குறஞ்சொல்லி உயர்ந்த வேதார்த்தத்தை காட்டினான். அதனால இந்த பாணி கிரகணமும் கையை பிடித்த அவன் பிடித்த கைதான்னு நீ நினைச்சுக்கோன்னான். அது இந்த பாணி கிரகணம்ன்றது கைத்தலம், அந்த இத ஆபஸ்தம்பம் அருகி ரொம்ப அழகா சொல்றார். எல்லாரும் கவனிக்கணும், இந்த பத்மாவதி கல்யாணத்தை வந்து இங்க சிரவணம் பண்ற மகான்கள் அத்தனை பேரும் இங்க பிரம்மச்சாரிகளா இருக்கிறவர்களும் கவனிக்கணும், கன்னியா பெண்களும் கவனிக்கணும், அதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதா கவனிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவளும் தங்களுடைய கல்யாண நாளை நினைவு கூறணும். இப்போ எல்லாருக்குமே ஆபஸ்தம்பம் அருகி இப்போ ஒரு விஷயம் சொல்றார். மகரிஷி சொல்றது பொய்யாகாது, ஆபஸ்தம்பர் சொல்றது பொய்யாகுமோ, அவர் தீர்த்தத்தையே ஸ்தம்பிக்க பண்ணவர். அப்படியேப்பட்ட மகரிஷியினுடைய வாக்கு உயர்ந்த வாக்கு. ஏன்னா ஒருத்தர் சாத்தம் பண்ணுவார், நல்ல வேத வித்தன்னரா நல்ல அதிகாரியா இருந்தாதான் அதுல நிமந்திரணத்துல அங்க போக்தாவா உட்கார வைப்பர், இல்லைன்னா சாத்தியத்தையே விட்டுடுவர் ஒருத்தர். அந்த இடத்துக்கு ஆபஸ்தம்பர் போனார், போய் அந்த கிரகத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டார். சாத்தம் முடிய போறது, கடைசியில அவரை பார்த்து எல்லாம் திருப்தி தானேன்னர். அப்போ எல்லாம் திருப்தினர், கடைசியில பிண்ட பிரதானம் பண்ணி அது மேல அந்த திலோதகத்தை விடணும். அந்த சமயத்தில் தீர்த்தத்தை கையில எடுத்துட்டார், அந்த பிண்டத்தை வச்சுட்டார், கையில எள்ள எடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்து தீர்த்தத்தை குத்த போச்சு. இந்த போக்தாவா உட்காந்து இருக்கிற தீர்த்தத்தை பார்த்து இப்படி கையை காண்பிச்சார். அப்படி கை காண்பிச்ச உடனே தீர்த்தம் விழவே இல்லை, திரவமான பொருள் ஜடமா பிடிச்சு விழாமல் அப்படியே பாத்திரத்திலே இருக்கு, கவுத்து கவுத்து பார்த்தார் விழல. அப்ப நடுங்கி போட்டார் அவர், வந்திருப்பவர் யாரோ தெரியலையே, சுவாமி ஜலம் விழமாட்டேன்றதே என்ன. அப்பதான் சொன்னார், எப்ப பார்த்தாலும் உயர்ந்த அதிகாரிகளே உமக்கு செலக்ஷன கனபாட்டியா கிடைச்சிட்டு இருப்பாளா, காயத்ரி ஜபம் பண்ற ஒரு உத்தமரை வைத்து பண்றது விசேஷம் இல்லையா, காயத்ரி தானே பிராமண தனம், அதுதானே சர்வவேத சாரம், நித்திய சந்தியாவந்தனம் பண்றதா இதற்கு விசேஷமா அமைய வேண்டும், அதுதான் முக்கியம். காயத்ரி ஜபிக்காதவாட வைக்க வேண்டாம், காயத்ரி ஜபிக்கக்கூடிய உத்தம அதிகாரி இருந்தா உமக்கு போராதா, அதை உமக்கு உணர்த்ததான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து அவர் திருந்தி அப்புறம் உத்தம அதிகாரிகளா இந்த மாதிரி பார்த்து வைத்தார். இந்த தீர்த்தம் ஆபகான்னா தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை கீழே உழவிட்டாமல் ஸ்தம்பிக்க பண்ணவரானதுனால அவருக்கு ஆபஸ்தம்பர்னு பெயர் இந்த மருஷிக்கு. அப்படியேப்பட்ட மருஷி ஸ்ரௌத சூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கார், அதுல அழகா எழுதுறார், இந்த மாதிரி கையை பிடிக்கிட்டே அந்த பையனானவன் சங்கோச்சப்பட்டு அந்த பெண்ணானவன் கையை இழுத்துட்டு ஒருவேளை பூர்ணமா இப்படி 5 விரலையும் சேர்த்து இந்த கைத்தளத்தை பிடிக்காமல் இப்படி 4 விரலை மாத்திரம் பிடிச்சான்னு வச்சுக்கோ, அதுக்கு பலன் என்ன அப்படின்னு, வரிசைய பெண் குழந்தைகளாகவே பிறந்துட்டு வருமா, அவனுக்கு புருஷ பிரஜையே ஜனிக்காதுன்னு. அப்படி இல்லாமல் இந்த கட்ட விரலை மாத்திரம் பிடிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு புருஷ பிரஜை தான் பிறக்கும், பெண் குழந்தையே பிறக்காதுன்னு. 5 விரல்களையும் சேர்த்து பிடிக்கிறவனுக்கு ரெண்டும் கலந்து பிறக்கும்னு. அதனால பிடிக்க போறவா இப்ப தெரிஞ்சுட்டாச்சு, ஏற்கனவே பிடிச்சவா நாம எப்படி பிடிச்சிருப்போம்ன்றதையும் பலனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி பிடிச்சிருப்போம், அதனாலதான் இப்படி நமக்கு சந்தானம் ஏற்பட்டிருக்குன்றத தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ, மகரிஷி வாக்கு பொய்க்காது. அதனால சங்கோச்சம் இல்லாமல் அந்த கை விரலைன்னு சொல்லல, ஆண்டாள் கைத்தலம். அந்த மாதிரி பகவானே எங்க கையை பிடிச்சிண்டு அந்த கைத்தலம், நாம் எல்லாம் அவனுடைய பிரஜைகள். அதனால இப்படியேப்பட்ட பகவானுடைய குழந்தைகளான காரணத்தினால நம்மை உத்தரணம் பண்றதுக்காக மகாலட்சுமியினுடைய பத்மாவதியினுடைய திருக்கரத்தை பகவான் ஒரு சாமானிய குறத்தி வேஷம் போட்டுண்டு கையை பிடிக்கிறான். அந்த வசனத்தை கேட்ட உடனே இதை யார் யார் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் சத்சந்தான சௌபாகியமும் நல்ல பிள்ளையும் உயர் கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும்னு பலஸ்துதி சொல்றார். பரமாத்மா மலை வாழ் ஜாதியில அங்க சஞ்சாரம் பண்றவனானதுனால அந்த மலை சேர்ந்த அந்த குறப்பாட்டியே பாடி அழகாக அந்த பத்மாவதியினுடைய திருக்கரத்தை பிடிச்சுட்டான். ஆகாஷ ராஜதனையாம் சர்வ ரூப சமன்விதாம், ஆகாஷராஜனுடைய பெண்ணான அந்த மகாலட்சுமிய பத்மாவதியே பூர்ணமா பரமாத்மா அங்கீகரித்தான். அதற்காக சுகபிரம்ம மருகிய அனுப்புகிறான் அந்த இடத்துல கைகிறதுக்கு. சுகபிரம்ம மருகி இந்த இடத்துல எப்படி ருக்மிணி கல்யாணத்துக்கு ஒரு பிராமணர் போறேரோ அந்த மாதிரி சுகபிரம்ம மருகி விசேஷமாக அனுப்பப்பட்டு அவர் சென்று இந்த கல்யாணத்தை நிர்ணயம் பண்றார். வகுளையும் சென்று அந்யோன்யமா நிர்ணயம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு விசேஷமான ஏற்பாடெல்லாம் பண்ற. வெங்கடாஜல மகாத்மியத்துல அக்னிவரேண்யுண்டு தெலுங்குல சொல்லச்சு அக்னிவரேண்யுண்டு பிண்டி வண்டலு, தெலுங்குல பூர்லு கார்லுன்னு சொல்லுவா. கல்யாணத்திற்கு பூர்ணம் விசேஷமா காரி நேத்தி காரி நெய்யிலேயே வடை பண்ற வழக்கம் ஆந்திர தேசத்துல விசேஷமா. அதனால வின்ட்டே மகாபாரதமே வினாலி தின்ட்டே கார்லே தினாலின்னு, சாப்பிட்டா வடையை சாப்பிடணும் கேட்டா மகாபாரத கதை கேட்கணும். அந்த மாதிரி இங்க அக்னி பகவானே இந்த கல்யாணத்துல பத்மாவதி கல்யாணத்துல யார் இங்க தளிய சமையல் பண்ணதுன்னா அக்னியே வந்து பண்ணணும். அக்னியே சமையல் பண்ணா அது எவ்வளோ நல்லா இருக்கும் ருச்சிகரமா இருக்கும்ன்றத சொல்ல வேண்டியதில்லை. அது ரொம்ப அழகா முக்கூர் ஸ்ரீமத் அழகி சிங்கர் முக்கூரில் 44வது பட்டத்தில் எழுந்தொழி இருந்த மகான், கோபுர நிர்மாணம் பண்ணவர். அவர் அழகா சொல்லுவார், கல்யாணம் ஆகி தம்பதிகள் அவரை சேவிக்க வந்தா அந்த பெண்ணை கிட்டக்க கூப்பிடுவார், அம்மா பயப்படாதே, மாமனார் மாமியாருக்கு நாத்தனார்களுக்கெல்லாம் பயப்படாதே, இவ்வளவு உப்பை போட்டாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன உபாயம் என்கிட்ட தெரிஞ்சுக்கணும். என்ன உபாயம்? உப்ப வாரி போடு காரத்தை வாரி போடு கவலை இல்லை, ஆனா இலையில பரிமாறச்சு கை பத்திக்க வாய் பத்திக்க சுட சுட புகைய புகைய பரிமாறணும். அதனால உஷ்ணத்தோட பரிமாறிட்டா அதுல உப்பு இருக்குதா இல்லையா, காரம் அதிகமா இருக்குதா இல்லையா ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ருச்சியா இருந்துரும், ரொம்ப நல்லா இருக்குது சமய தளிக நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு போடுவா. அதனால இது ஒண்ணுதான் தர்ம சூக்மம், புகைய புகைய புகை வரும்படியா இலையில பரிமாறி விடணும்னு. அதனால பாருங்க அக்னியினுடைய சம்பர்க்கம் தொடர்பு ஏற்பட்டாலே கதன்னதா உஷ்ணத்தையா விராஜத்தை, அன்னத்துல லோபம் இருந்தா அது உஷ்ண சம்பர்க்கத்தினால உஷ்ணத்தினுடைய தொடர்புனால அது பெருமை அடையிறது. அந்த உஷ்ணத்துக்கே காரணமான அக்னி பகவானே தளிய பண்றான் சமையல் பண்றான்னா அது எவ்வளவு ருச்சியா இருக்கும். அதனால பர்வதாகார ரூபேன அங்க பண்ணி வச்சிருக்கிற லட்டெல்லாம் பர்வதாகாரமா பெருசு பெருசா இருக்குதாம். ஏகப்பட்ட வஸ்துக்கள் இதெல்லாம் தயாராயிடுத்து அங்க மணவரையில மாப்பிள்ளை கோலத்தில பகவான் ஸ்ரீனிவாசன் உட்கார்ந்துருக்கான். அந்த சமயத்துல ஆராதனம் பண்றதுக்கு நிவேதனம் பண்றதுக்கு பிரம்மா அங்க வந்தார். இது யாருக்கு நிவேதனம் பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அதனால பகவானே மாப்பிள்ளை கோலத்தில் உட்காந்துருக்கிட்டு யாருக்கு பண்றதுன்னு தெரியல. இப்ப கூட திருவேங்கட மலை மேல போய் நீங்கள் பார்க்கலாம், இந்த கல்யாணத்தை மொத்தத்தையுமே சித்திரமா அங்க சித்தரித்து அழகா எழுதியிருக்கு. அதுல பகவான் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய திருச்செவியில போய் பிரம்மா கேட்கிற மாதிரி அந்த படத்தையும் நாம் அங்க பார்க்கலாம். போய் கேட்கிறார், ஸ்ரீனிவாசா நீ இப்படி உட்கார்ந்துருக்கியே திவ்ய, யாருக்கு இது நிவேதனம் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, நீ சொல், நீ சொன்னாதான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஸ்ரீனிவாசவாச்சா பகவான் சொல்றான், அகோபில நிருசிம்ஹாய பூஜாம் கிருத்வா யதாவிதீன்ற பகவான் இந்த வாக்கு ஸ்ரீனிவாசனுடைய வாக்கு. ஏன்னா அகோபில க்ஷேத்திரத்துல எழுந்தொழி இருக்கிற இந்த லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு இது மொத்தம் நிவேதனம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் எல்லோருக்கும் விநியோகிக்கப்படட்டும். ஏன்னா சுக பிரம்மாதி மகர்களெல்லாம் சாப்பிட காத்துட்டு இருக்க, அதனால யாருக்கு நிவேதனம் பண்றதுன்னு தெரியலையே சொன்ன பொழுது அகோபில க்ஷேத்திரத்தில் இருக்கிற நிருசிம்மனுக்கு நிவேதனம் பண்ணப்படட்டும்னு பகவான் சொன்னார். அதனால பிரம்மா நிருசிம்மனுக்கு நிவேதனம் பண்ணார். அதனால பத்மாவதி கல்யாணத்துல ஆராதிக்கப்பட்டவன் லக்ஷ்மி நிருபம்மன். இந்த மாப்பிள்ளை கோலத்தில மணவரையில இந்த திவ்ய தம்பதிகள் யார சேவிச்சான்னா நிருபம்மனை தான் சேவிச்சா. இப்போ அகோபுரத்துக்கு நாம போனோம்னா அந்த நிருபம்மனை சேவித்துக் கொண்டு பத்மாவதியோட பகவான் அழகாக மாப்பிள்ளை கோலத்தில அந்த மாலையோட மாலையும் கழுத்துமா நின்று கை கூப்பிட்டு சேவிக்கிறத அங்க அந்த சிலையில நாம பார்க்கலாம். அங்கே பகவான சேவிச்சான். அதனாலதான் அகோபில மடத்துல 42வது பட்டத்துல மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்தொழி இருந்த இன்ஜினியர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் என்கிற மகான் அழகாக சொல்லுகிறான், நாளைக்கு பட்டாபிஷேகம்னு வசிஷ்டர் நாள் வைத்து கொடுத்தார். பகவான் ராமபிரான் சீதையோட சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து சீதையோட சென்று ரங்கநாதனை சேவித்தான். மறுநாள் என்ன ஆயிற்று, காட்டுக்கு போக வேண்டியதா கொடுத்து. அதனால ராஜ்யத்திலேயே இருந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டிய எம்பெருமானுக்கு காட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனா காட்டிலேயே திரிந்து கொண்டிருந்தவன் ஒருவன் குதிரை மேல, அவன் பகவான் ரிசம்மனை ஆராதித்தான். அதனால என்ன ஏற்பட்டது, நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம்னு அந்த நித்தியமா அந்த திருமலையில நித்திய கல்யாண உற்சவம் நடந்துட்டே இருக்குது. இவ்வளவு வைபவம், இவ்வளவு உயர்ந்ததான வைபவத்தோட நித்யஸ்ரீயோட ஸ்ரீலொலிக்கே சம்பத விசேஷ ஐஸ்வர்யத்தோட அங்க விளங்குகிறான்னா இதெல்லாம் எதனால அந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஏற்பட்டது, நிருசம்ம ஆராதனன் பலன், அந்த நிருசம்மனை ஆராதித்ததுனால ஏற்பட்ட பலன் அழகா சொல்லுகிறான். அதனால ரங்கநாதனுக்கு குறைவுன்னு நினைக்கக்கூடாது, அது நகிநிந்தா நியாயம்னு சொல்வார்கள் சாஸ்திரத்துல. ஒன்றினுடைய பெருமையை சொல்லச்சே மற்றொன்றை குறைத்து சொல்ற மாதிரி சொல்லி இதனுடைய பெருமையை சொல்றத ஒழியோ, அதனால ரங்கநாதன் சேவிச்சா காட்டுக்கு போனான் ராமன் அப்படி தப்பா எடுத்துக்கூடாது. அதனால இங்கே லட்சுமி நிருபம்மனுக்கு இருக்கும்படியான ஒரு ஏற்றத்தை அழகாக எடுத்து காட்டுற, அப்படி விசேஷமா நிருபம்ம ஆராதனம் பண்றவாளுக்கு ஒரு குறைவும் இல்லை, குறைவில்லாமல் காக்கக்கூடியவன் அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான் பரமாத்மா என்பது. அதனாலதான் ஆதிசங்கர பகவத்பாதால் லட்சுமி நிருபம்ம மமதேகி கராவலம்பம்னு கை கொடுத்து தூக்கி நிறுத்தக்கூடிய திவ்யமான தேவதை நிருபம்மன் தான். அதனால வேகம் அடித்த கை பிடித்த பெருமான் பெயர். எங்கடா இருக்கேன்னு தோ இருக்கேன்னு உடனே கையை பிடிச்சிருந்தவன். மீதி அவதாரங்கள்லாம் அப்படி உண்டா, இந்த அவதாரத்துல எங்க இருக்கேன்னு தோ இருக்கேன்னு உடனே கையை பிடிச்சிருந்தான். அப்படி ஹல ஹல ஹல ஹல ஹல ஹல ஹர ஹர ஹர ஹர ஹர ஹர பீகர பீகர பீகர பீகர பீஷண பீஷண பீஷண கெட்டஹாசா மகாட்டஹாச ரூபத்தோட ஆவிர் பவித்தாலும் பரம தயாநிதி நிருபம்மன் தான். மற்ற அவதாரங்களில் காண முடியாத தயை இந்த அவதாரத்தில் தான். அதனால சொபோதமிவ கேசரி சரோஜ சதிருஷாதிருஷா என்கிறார் சுவாமி தேசிகன். ஒரே சமயத்தில் கோபமும் வாத்சல்யமும் ரெண்டும் அந்த நேத்திரத்தில் நாம் பார்க்கலாம். விருத்தோத்புல்ல விசாலாட்சம், அதனால் அந்த விசாலமான நேத்திரம் பகவானுக்கு பங்கைய கண்ணன். அதனால் விருத்தோத்புல்ல அந்த பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர் கரியவாதிப்பிரான் அரங்கத்தமரன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு நீண்ட விசாலமான திருநேத்திரம் பகவான் நிருபம்மனுக்கு. எத்தனை பக்தாள் வந்தாலும் அதை குளிர கட்டாட்சிக்கும்படியான திவ்ய திருநேத்திரம் நிருபம்மனுக்கு. அது மட்டபல்லி கஷேத்திரத்தில் சேவிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும் அந்த நேத்திரத்தின் அழகு, எவ்வளவு விசாலமான நேத்திரம். நேத்திரமும் அவனுடைய தீர்க்க நாசிகையும் அவனுடைய பெருமையை நமக்கு காட்டி தருகிறது. அப்படியேப்பட்ட திவ்ய நேத்திரம் கொண்டவன், விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடியவன் ஆனதுனால ஸ்ரீனிவாசன் இவ்வளவு வைபவத்தோடு இருப்பதற்கு நிருபம்ம ஆராதனம் தான் காரணம். எங்கும் அவனுடைய பெருமையே பேசப்படுகிறது. அதனாலதான் இந்த கல்யாண காலத்தில ஆராதிக்கப்பட வேண்டிய திவ்யமான மூர்த்தி அந்த லட்சுமி நிருபம்மன்றத்தை பகவான் ஸ்ரீனிவாசன் நமக்கு காட்டி கொடுக்கிறான். அப்படியேப்பட்ட நிருபம்மனை அனுகிரகம் ஏற்பட்டா சகல க்ஷேமத்தோட என்ன மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹின்னு விஷ்ணு தர்மத்துல மாங்கல்ய ஸ்தவம்னு ஒரு ஸ்தவம், அதுல நிருபம்மன் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறான். அந்த நிருபம்மனை தியானம் பண்ணா மங்கள தேவத்தை மகாலட்சுமியோட கூடியவன் அந்த சுமங்கலிக்கு விசேஷமான அந்த மாங்கல்ய தேவத்தை கூட இருந்து ரட்சிக்கிறாள். தீர்க்க சுமங்கலியா அவ இருப்பார். நித்தியம் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்திரீகள் சொல்லணும், என்று சொல்லப்படுகிற திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாந்தி அபயாந்தி சாரையா யத்கீர்த்தனாது சோத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. இந்த ஸ்தோத்திரத்திலிருந்து ஸ்லோகங்களை மகான்கள் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். திருப்பாவி வியாக்கியானத்திலேயே இந்த ஸ்லோகமானது வருகிறது. அதில் பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுறார். அதனால் இப்படி விசேஷமா தேவதைகள்லாம் வணங்கி நிற்கிறார்கள். அந்த நிருசம்மனை சேவிக்கிற ஆளை பார்த்து தேவதைகள்லாம் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு காத்துட்டு இருக்கா. தேவதைகள்லாம் தைத்தியர்கள்லாம் அசுரால்லாம் ஓடி போடுறா இருக்கிற இடம் தெரியாமல். அதே மாதிரி சத்ருக்கள்லாம் நாசனம் அடைகிறார். அப்படியேப்பட்ட பெருமை நிருசம்ம பக்தாளுக்கு ஏற்படுறது. அதனால பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. நிருசம்மனை ஆராதிக்கக்கூடியவாளுடைய பாத தூளி இந்த உலகத்தில் படுறதுனாலதான் இந்த உலகத்துக்கே பெருமை என்று பெரியாழ்வார் பேசுகிறார். அதனால் அப்படியேப்பட்ட எங்குமுழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் தீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்ற நம்மாழ்வார். சிங்கப்பிரான் பெருமைன்னு பொதுவா சொல்லாமல் என் சிங்கப்பிரான் பெருமை என்னுடைய சிங்கம்னு கொண்டாடுறார். பாருங்க இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்தை சொல்றவா மொத்த பேரும் என்னுடைய சிங்கம் என் சிங்கம் என்று சொல்லணும். மம சிம்மஹா என்று நம்முடைய சிம்மம் என்று அவரவர்கள் அபிமானிக்கும்படியான சிம்மமாய் பகவான் இருக்கான். அதனால் அப்படியேப்பட்ட ஒரு கோவில் இருக்கு. ஆகமசாஸ்திர ரீதியா பார்க்கலாம் நிருசம்மன் இருந்துள்ளிருக்கான் அந்த கோவில்ல ராமபிரான் கண்ணன் இன்னும் பல மூர்த்திகள். அதுல யாருக்கு முதல்ல நிவேதனம் பண்ணணும்? நிருசம்மனுக்கு தான் நிவேதனம் பண்ணணும். பண்ண பிற்பாடுதான் மீதி ராமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ. அதனால் ராமன் கிருஷ்ணன் மூர்த்திகளுக்கு நிவேதனம் பண்ணி அப்புறம் கடைசியில் நிருசம்மனுக்கு பண்ணக்கூடாது. நிருசம்மனுக்கு முதல்ல பண்ணணும்னு சாஸ்திரம். மகாத்யா நிறைய சாப்பிடக்கூடியவன் நிருசம்மன். அதனால நிறைய நிவேதனம் பண்ணணும். அதனால்தான் இங்க பிரம்மாவானவர் நிறைய பண்ணி வைத்திருக்கிறது. இங்க வந்தவாளுக்கெல்லாம் நிறைய கொடுக்கணும். அப்படியேப்பட்ட பதார்த்தங்கள் மொத்தத்தையும் அகோபிலத்தில் இருக்கிற நிருசம்மனுக்கு யதாவிதியா நல்ல முறையில நிவேதனம் பண்ணணும்னு பகவானே சீனிவாசனை காட்டி கொடுத்தான். அதனால பகவான் நிருசம்மனுக்கு விசேஷ ஆராதனம் பண்ணி இது மொத்தம் சீனிவாச கல்யாணத்தில் நிவேதனம் பண்ணப்பட்டது. நிருசம்மன் விசேஷமா சீகரித்தான். அந்த நிருசம்மனுடைய அனுகிரகத்தை பரமாத்மா பெற்றான். எங்கு பார்த்தாலும் ருக்மணி கல்யாணத்திலையும் பாருங்க, ருக்மணி 7 ஸ்லோகம் எழுதி அனுப்புறாள். இந்த 7 ஸ்லோகத்தில் கிருஷ்ணான்னு எங்கேயும் எழுதல அவள். ஒரு இடத்துலயா கிருஷ்ண சப்தம் இருக்கான் என்ன பயம் அவளுக்கு. ஏ மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. கிருஷ்ணனை தியானம் பண்றதுக்கு பயப்படுற என்ன ஒரே பொய். நெமலி பிம்சமு மெலமெலாடக சக்கனி நகுமோ முதோ கொல்லலின்டிலோபடி வெண்ண பூச தொங்கலின்றி கவ்வமுதோ தன்னுலு தினி அபத்தால கேசரி அனி பேரு தச்சுக்குன்னாவட. இந்த கிருஷ்ணனுக்கு அபத்தால கேசரின்னு பெயர். புழுகிலே வல்லவன். புழுதுன்னா எல்லாத்துக்குமே பொய். சாமானிய விஷயத்துக்கு கூட சின்ன வயசுலேருந்து ஒரு கிரகத்துக்குள்ள நுழைஞ்சான். நுழைஞ்ச உடனே அவள் கேட்கிற ஏன் இங்க வந்தேன்னு கேட்டா மன்மந்திரா சங்கையா இது என் வீடுன்னு நினைச்சுட்டேன் அதனால வந்தேன்னு அந்த கோபஸ்திரிக்கு பகவான் பதில் சொன்னான். உடனே அவள் கேட்டா யுக்தம் தன் நவநீத பாண்ட விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் எதேக. சரி உன் வீடு நினைச்சுன்னு வந்த ஏன் அந்த பானைக்குள்ள கையை விட்டேன்னு கேட்டா அந்த குழந்தை சொல்றது பானைக்குள்ள கையை விட்டு வெண்ணையை எடுத்துட்டே இருக்குது. அது சொல்றது 4-5 நாளா பிருந்தாவனத்துல ஒரு கண்ணுக்குட்டியை காணும். அது தேடி தேடி எங்க தேடி கிடைக்கல இந்த பானைக்குள்ள இருக்கோன்னுமோன்னு தேடி எடுக்கலாம்னு இங்க கையை விட்டுட்டு இருக்கேன். அதனால வெண்ணையை எடுத்துட்டே கண்ணுக்குட்டியை தேடுறேன்னு போய் சொன்னவன் பரமாத்மா. இந்த மாதிரி ஏலா போய் எதுக்கு எடுத்தாலும் போய் ருக்மணி ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில இருக்காள். இப்ப வந்து கிருஷ்ணனா வந்து ரட்சிக்கணும்னா முடியாது. பொய் ஜாஸ்தி அவரிடத்துல. யாரா வரணும்? பொய் இல்லாத பெருமாள் யாருன்னா நிருசம்மன். என்ன இங்க இருக்கானா அது இருக்கேன்னு உடனே அதிலிருந்து வந்து தோன்றியவன். அதனால நிருசம்மன் பொய் என்பது அவரிடத்துல இல்ல. உடனே ஓடி வந்து க்ஷேபிஷ்டா தேவதா வாயு வேவஸ்வேம பாக வேயேனோபதாவதி. வாயு நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரத்துல வந்து அவதரித்தான் பரமாத்மா. ஏன்னா போன வருஷம் 2000வது வருஷம் சுவாதி நட்சத்திரத்துலதான் பிறந்தது. அதனால அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய அவதார நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரம் வேகமா ஒருத்தர் சொல்ற 2000 ஒரு நிமிஷத்துல ஓடி போடுச்சு சுவாமி, ஒடிய போடுத்து 2001 வந்து கொடுத்தேன், போனதே தெரியல என்ன வேகம், என்ன சுவாதி நட்சத்திரத்துல பிறந்ததுனால அவ்வளவு வேகம், 2001 நிதானமா போகும், அதனால கவலைப்பட வேண்டாம், அதனால அது அவ்வளவு வேகமா கொடுத்தேன், 2000 இப்பதான் வந்த மாதிரி இருந்தது என்று சொன்னா அதி வேகமா ஓடி போடுச்சு. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அது வாயு அதிஷ்டான தேவத்தை, அதுல அந்த வாயு வேகமா பலனை கொடுக்கக்கூடிய தேவத்தையாம். வாயவியம்னு ஒரு இஷ்டியை சொல்லி அது பூத்தி காமக ஐஸ்வர்யத்தை விரும்புறவன் இந்த யஜ்யத்தை பண்ணணும், உடனே பலன் கிடைக்கும்ன்றது வேதம். அதனால அந்த வாயு தேவதாத்மகமான சுவாதி நட்சத்திரத்துல பகவான் ஆவிர் பவித்ததுனால வேகமா பலனை கொடுக்கக்கூடியவன், அதனால தடை இருந்தால் அதை நீக்கி உடனே பலனை கொடுக்கக்கூடியவன் நிருசம்மன்றது அவதார நட்சத்திரமும் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால அப்படியேப்பட்ட நிருசம்மனை ஆராதித்த கல்யாணமானதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்றம். நிருசம்ம ஆராதனம் இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னா அது பிரயோஜனம் உண்டா? அதனால அவனை ஆராதித்து, அதனால சில மகான்கள் பரமாத்மாவே மட்டபல்லி எம்பெருமானே சில பேரை ஆக்ஞாபிக்கிறான் இங்க வந்து கல்யாணம் பண்ணுங்க, அந்த மாதிரி கல்யாணங்கள் நடக்கிறது மட்டபல்லி கஷேத்திரத்துல, இங்கதான் வந்து பண்ணணும்னு சொல்லி ஆக்ஞாபித்தான். அந்த மாதிரி கல் இப்ப சொன்னமே எப்படி கையை பிடிச்சிருப்போன்னு, கல்யாணம் ஆனவாளுக்கும் சஷ்டத்தை பூர்த்தியும் இங்க வந்து பண்ணுன்றான். அந்த மாதிரி 60வது கல்யாணத்தையும், அந்த மாதிரி 60வது கல்யாணமும் நடந்திருக்குது. அது கல்யாணமும் நடக்கிறது, 60வது கல்யாணம் நடக்கிறது, ஒரு எல்லாத்தையுமே பரமாத்மா தன்னுடைய கஷேத்திரத்துல வந்து பண்ணு பண்ணுன்னு பரமாத்மா ஆக்ஞாபிக்கிறான்னா அந்த நிருசம்மனுடைய பெருமை அதன் மூலமா நமக்கு தெரியுது. அப்படி விசேஷமா பகவானுடைய அனுகிரகத்தை, அந்த பகவான் பெருமையெல்லாம் மகான்கள் பேசின ரீதியா பேசிட்டே இருந்தா எவ்வளவோ அந்த நிருசம்மனுடைய பிரபாவத்தை மந்திர ரூபமாகவும் மந்திரத்தில் சொல்லப்பட்ட ரீதியிலேயும் சரித்திர ரூபமாகவும் நாம் பார்த்தோம்னா அவனுடைய பெருமை வார்த்தைக்குள்ள அடங்காது. அதனால இந்த இடத்துல விசேஷமா நிவேதனம் பண்ணப்பட்டது. அது மொத்தத்தையும் முதல்ல நிருசம்மன் கட்டாட்சித்தான். நிவேதனம்னா பகவானுக்கு சமர்ப்பித்தல் காட்டல், அதனாலதான் அர்த்தம் தாஸ்யாமி அர்த்தம் ததாமி. பகவான் அது மொத்தத்தையும் சாப்பிடறான், நமக்கு தானே கொடுத்துடுறான். நிவேதனம்னா பகவான் நிவேதனம் இல்லாமல் எதையும் நாம சாப்பிடக்கூடாது. இப்போ பாதி கொடுக்க எடுத்துக்கிறவனும் இருக்கான், அவனும் நிருசம்மன் தான். அவன் எங்க என்ன மங்களாத்திரி ரமாதும்பம் விஜயவாடா பக்கத்துல மங்களகிரி கஷேத்திரத்துல பானக நிருசம்மன் பெயர் அவனுக்கு. அதனால அவன் கிருத்தயுகத்துல பாலையே பருகி கொண்டிருந்தான், திரேதாயுகத்தில் தேன் பருகி கொண்டிருந்தான், துவாபர யுகத்தில் கருப்பஞ்சாறு யுற்று சாரம், இப்போ வெள்ள பானகமோ கற்கண்டு பானகமோ அவன் சீகரிக்கிறான். அர்த்தம் தாஸ்யாமி அர்த்தம் சீகரோமின், பாதி கொடுக்கிறேன் பாதி சீகரிக்கிறேன்றான். இப்போ ஒரு அண்டா வழிய வழிய பானகத்தை கரைச்சு பகவானுக்கு சமர்ப்பிச்சா அலைத்த பிறழ்வாய் பெரிய வாய், அதுல எடுத்தெடுத்து சங்கத்தினால புருஷ சுக்தத்தை சொல்லி வாயில சேர்ப்பா, அப்படியே பரமாத்மா அதை சீகரிப்பான். கலகலன்னு சப்தம் வரும், பாதியாகச்சே சப்தம் வந்து அந்த பானகம் எதிர்த்து வாயில வரும், அது அப்படியே பிடிச்சு அதுல சேர்த்து நமக்கு பாதி பானகம். பெரிய அண்டாவில கரைச்சாலும் பாதி, ஒரு குடத்துல கரைச்சாலும் பாதி, ஒரு சின்ன செம்பில கரைச்சிட்டு போனாலும் பாதி எடுத்துக்கிறான் பரமாத்மா, பாதியை நமக்கு கொடுக்கிறான். இன்றைக்கும் நாமும் அந்த கஷேத்திரத்துல அதை அனுபவிக்கலாம். அந்த பானகம் தயார் பண்ற இடத்துல ஒரே பானக சகதி, ஒரே வெள்ளமும் அந்த கற்கண்டும் ஜலமும் கரைஞ்சு ஒரே சகதியா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஈ எறும்பை நாம இப்பவும் பார்க்க முடியாது அந்த கல்லுல. அண்ணன் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி வெளியில எடுத்துன்னு வந்த அந்த இடத்துல நிவேதனம் பண்ணப்பட்ட பானகத்துல எறும்பு ஈக்கள்லாம் வந்து மொய்க்கும். ஆனா இந்த பகவானுக்கு நிவேதனம் ஆவதற்கு முன்பு ஒரு ஈ எறும்பை பார்க்க முடியாது. இந்த மங்களகிரி கஷேத்திரத்துல இன்னைக்கும் அந்த பெருமையை நாம அனுபவிக்கிறோம். இத பாஷாத்திய தேசத்துல அந்த காலத்துல கலெக்டரா இங்க நம்ம ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருந்தவர் இந்த மலை மொத்தத்தையும் குடைஞ்சு பார்த்துட்டாரு. இந்த பானகம் எங்க போறது பார்த்து இது ஒரு அதீதமான சக்தி இங்க இருக்கிறதுன்றத மாத்திரம் அவர் எழுதி வச்சிருக்காரு அந்த கோவில் புஸ்தகத்துல, நீங்கள் பார்க்கலாம். அதனால அப்படி ஒரு உன்னதமான சக்தி படைத்து பீமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அந்த திவ்யமான மங்களகிரி கஷேத்திரத்துல நிருசம்மன் எழுந்துள்ளிருக்கிறான். பீம பீம பராக்கிரமாக, அதனால விஜய அர்ஜுனனால் ஆராதிக்கப்பட்டவன் அந்த மலை மேல் மல்லிகார்ஜுனனாய் எழுந்தொழியிருக்கிறான். அர்ஜுனனால் ஆராதிக்கப்பட்ட பாசுபதாஸ்திரத்துக்காக ஈஸ்வரனை ஆராதித்த அந்த பாசுபதாஸ்திரத்தை பெற்றான் அர்ஜுனன். அவன் ஆராதித்த மலையும் அங்கே இருக்கிறது. இது வந்து அதனால்தான் விஜயவாடான்னு பேர் இருக்கு. அடியனுடைய தாயார் வேடிக்கையா சொல்லுவார், அங்க தர்மபுத்திரர் உட்கார்ந்திருந்தார் கிருஷ்ணா நதி தீரத்துல, எத்தனை நாள் ஆனாலும் அர்ஜுனன் வரவே இல்லை, அதனால தர்மபுத்திரர் விஜயா வாடான்னு கூட்டார், அதனால விஜயவாடாவா எடுத்து அந்த ஊரு அதனால வேடிக்கையா சொல்ற வழக்கம். அதனால அடியன் கூட கேட்டேன், அது ஆந்திர தேசம் தமிழ கூட்டாரா தர்மபுத்திரர் விஜயா வாடான், அதனால விஜயவாடான்ற பேருக்கு அது ஒரு சமத்காரமா சொல்றது. அதனால விஜயன் அங்க இருந்து தபஸ் பண்ண இடம் இன்னைக்கு இருக்கு. இந்த நிருசம்மன் இருக்கானே மங்களகிரி நிருசம்மன், பீமனால் ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான், அகோபில மடத்துல மாலோலனுக்கு கீழே அந்த வெள்ளி மண்டபத்துல அழகிய சிங்கர் ஜீயர் ஆராதிக்கும்படியான அந்த மண்டபத்துல மாலோலம் பிரணிபத்தியாகம் ஸ்வர்ணஸ்ரீ நிகரிந்ததா மங்களாத்ரி ரமாசிம்மம் கிருஷ்ணம் நர்த்தன கோவிதம். மாலோலன் நிருசம்மன் மேல எழுந்துள்ளிருக்கான், அதுக்கு கீழே ஸ்வர்ண நிருசம்மன், ஸ்வர்ணத்தினாலேயே நிருசம்மன், அங்க பக்கத்திலேயே இந்த மங்களகிரி நிருசம்மன் எழுந்துள்ளிருக்கான். சாயங்காலம் பானக ஆராதனம் அவனுக்கு தான் நடக்கிறது. அவன் பாதியை சீகரிக்கிறான், பாதியை கொடுக்கிறான். அதனால் நிருசம்மன் சீகரிக்கும் பெருமாள் ஏற்றுக்கொள்றான் நாம சமர்ப்பிப்பதை. அதனால அவனுக்கு நிறைய நிவேதனம் பண்ணணும். அது பத்மாவதி கல்யாணத்துல விசேஷமா நிவேதனம் பண்ணப்பட்டது. பிரம்மாவே அர்ச்சகராக இருந்து அந்த திருமலையிலிருந்து அகோபிலத்துக்கு கையை காட்டுறார் பாருங்க நிவேதனம். அதனால அந்த இடத்துல பகவான் அங்கிருந்தே எடுத்தெடுத்துன்னா எவ்வளவு பெரிய நீண்ட தடக்கை பகவானுக்கு. அங்கிருந்து நிருசம்மன் 1000 திருக்கரங்களோட சகஸ்ரபாகு விரவக்ர நேத்திரம்ன்ற மாதிரி 1000 திருக்கைகளோட எடுத்து சாப்பிடுறான் பரமாத்மா. அந்த திருஷ்யம் ஆச்சரியமாய் மகரிஷிகள்லாம் சேவிக்கிற பகவான் பூர்ண திருப்தி அடைந்தான் இந்த கல்யாணத்துல. அதனால அந்த பகவான அதனாலதான் இந்த எம்பெருமானுக்கு நிருசம்மனுக்கு பெரிய பெரிய பெருமாள்னு பெயர், பெரிய பெருமாள்னு ரங்கநாதனுக்கு பெயர். அதனால அவனுக்கு பெரிய பெருமாள் ஏன் பெயர் வந்ததுன்னா ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் நிருசம்மன், அதனால அந்த ரங்கநாதன். ஆராத அருளமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்ன கழித்த கோயில் தோளாத தனி வீரன் தொழுத கோயில். அந்த தனி வீரனான ஏக வீரன் ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமான் அந்த ரங்கநாதன் ஆனதுனால பெருமாளால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் பெரிய பெருமாள் அவன். இங்க பாருங்கோ இந்த பெருமாள் இருக்கான அகோபில நிருசம்மன் மாலோலன், இவன் இப்படியேப்பட்டவன் பெரிய பெரிய பெருமாள். ஏன் பெரிய பெரிய பெருமாள்னா ராமனாலும் ஆராதிக்கப்பட்டான், ஸ்ரீனிவாசனாலும் ஆராதிக்கப்பட்டான். இரண்டு பெருமாள்களாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் ஆனதுனால பெரிய பெரிய பெருமாள் என்ற பெயர் ராமன். அந்த அகோபிலத்திற்கு சென்று பஞ்சாமிரத ஸ்தோத்திரத்தினால அந்த நிருசம்மனை சேவித்து அதன் மூலமா நிருசம்ம பலத்தை பெற்று ராவணனை ஜெயித்து சீதையை மீட்டான்னு சொல்லப்படுகிறது. ராமனால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் நிருசம்மன், ஸ்ரீனிவாசனால் ஆராதிக்கப்பட்டவன் நிருசம்மன். இரண்டு பெருமாள்களாலே ஆராதிக்கப்பட்டவனானதுனால அந்த நிருசம்மனுக்கு பெரிய பெரிய பெருமாள் என்கிற பெரிய பெரிய விருது. அதனால இது வந்து நாம் எடுத்து வைத்து சொல்வதல்ல, உண்மையாய் அமைந்திருக்கும்படியான மாங்கல்ய அபிவிருத்தியை உண்டு பண்ணக்கூடிய மாங்கல்ய ஸ்தவத்துக்கு பொருளாய் இருக்கக்கூடியவன் நிருசம்மன் ஆனதுனால அந்த மங்களமான கர்மாவிலே அந்த உயர்ந்த கல்யாண காலத்திலே நிருசம்மனை தியானம் பண்ணணும். அதனாலதான் அரிமூகன் அச்சூதன் கைமேலன் கை வைத்து பொறிமூகம் தட்ட கண்டு தோழினான். ஆண்டாள் கல்யாணத்திலையும் பாருங்கோ நிருசம்மனை தியானம் பண்றாள். அதனால அவள் ஆண்டாள் வரித்தது கிருஷ்ணனை, ஆனா அவள் சொல்றது நிருசம்மனை தான் சொல்ற. அது எல்லாரும் கேட்டுட்டு இது என்ன இப்படி சொல்றியே, இந்த லாஜஹோமம் பொறி ஹோமம் பண்ணச்சு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்திருப்பனே, உன் கைய பிடிச்சு ஹோமம் பண்ணிருப்பனே, அப்போ உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் யாரு கிருஷ்ணன் தானே சொல்லுன்னா, அப்போ ஆண்டாள் என்ன சொல்றா, அரிமுகன் அச்சுதன் கை நழுவ விடாதவன் அச்சுதன் சொல்ற. நிருசம்மனுக்கு அச்சுதன் பெயர், ஏன்னா தான் நழுவி விழாதவன், தன் திருவடியை பிடித்துக் கொண்டவர்களை நழுவ விடாதவன். இந்த அச்சுத சப்தத்திற்கு என்ன பொருள்னா அவன் ஒரு நாளும் தன் ஸ்தானத்திலேருந்து நழுவ மாட்டான், நழுவி விட மாட்டான். அவனுக்கு நழுவி விழுதல் என்பதே கிடையாது. அவன் வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரேன்னு ஆழ்வார், அந்த கழல் அவன் திருவடியை பிடிச்சிருந்த வாளுக்கு ஒரு நாளும் வழுவுதல் என்பதே இல்லை. அந்த அச்சுதன் ஹரிமுகன், அந்த நிருசம்மன் தான் சிம்ம முகம் படைத்தவன் தான் என் பக்கத்துல உட்காந்து அந்த பொறியை எடுத்து சேர்த்தான்னு. ஆண்டாளால் விரும்பப்பட்ட மூர்த்தியும் நிருசம்மன், இங்க சீனிவாச பத்மாவதியினால் விரும்பப்பட்டவன் நிருஹம்மன், அதே மாதிரி ருக்மணியால் விரும்பப்பட்டவன் நிருஹம்மன். எல்லாருமே நிருஹம்மனைத்தான் விரும்பி கல்யாண காலத்துல ஆராதிச்சிருக்கான்றது ஸ்பஷ்டமா தெரிகிறதுனால மாங்கல்ய தேவத்தையால் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் ஆயுஷ்ய சூக்தம் என்கிற அந்த திவ்யமான சூக்தத்துல சுவர்ணரம்ப கிரகமர்க்கவர்த்தம் வாயுகோவர்தயாமோ கிருதேன, அந்த சுவர்ணஸ்தம்பத்திலிருந்து தோன்றிய அந்த நிருஹம்மன் பூர்ண ஆயுஷை கொடுக்கட்டும் என்று ஆயுஷ்யாபிவிருத்தியர்த்தம் ஆயுஷ்யோமம் கரிஷ்யேன்னு அந்த ரிக்வேத கில மந்திரத்துல நிருஹம்மன் தான் பிரார்த்திக்கப்படுறான், பூர்ண ஆயுஷை கொடுக்கக்கூடியவன். அதனால ஆயுசு தேஜஸ் பலம் இந்திரியம் ரோக நிவர்த்தி எல்லாத்தையுமே உண்டு பண்றவன் நிருஹம்மனான காரணத்தினால அவன் திருவடியை ஆசிரியத்தவாளுக்கு ஒரு குறையும் இல்லை. பிசாச்ச பில்லி சூன்யாதிகள் எது வைத்திருந்தாலும் அத்தனையும் துவம்சமாகும். அவன் இருக்கிற இடத்துல எதுவும் கிட்ட நாடாது, எல்லாத்தையும் விரட்டி ஓட்டுவான். அப்படியேப்பட்ட நிருஹம்ம பலம் எங்க இருக்கோ ஒரு குறையும் இல்லை. அதனால அப்படியேப்பட்ட திவ்யமான ரீதியில இது அத்தனையும் இங்க நிவேதனம் பண்ணப்பட்டது. அந்த நிவேதனத்தினால பரிபூர்ண திருப்தி பகவான் நிருஹம்ம ஆராதனம் பண்ணப்பட்டதுனால திருவேங்கட மலைக்கே ஏற்றும். இன்றைய தினம் இவ்வளவு போகங்களும் அவனுக்கு நடக்கிறது, நித்தியம் இவ்வளவு பிரசாதங்கள் அங்க விநியோகமானது, இவ்வளவு பேர் அங்க சாப்பிடுற, அதனால இத்தனையும் அங்க நடக்கிறதுன்னு அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னார். நிருஹம்மனை ஆராதித்த பலன்தான் இந்த நிருஹம்மன் அமுது செய்ததனால இவ்வளவு போகங்களும் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஏற்பட்டிருக்கிறது திருமலையிலேன்றத நாம நன்கு உணரலாம். இந்த நிருஹம்ம ஆராதனை பலத்தை என்னவென்று விவரிக்க முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். அவரவர்கள் சொந்த அனுபவத்திலே அதை நாம் பார்க்க வேண்டும். அப்படியேப்பட்ட நிருஹம்மனுடைய அனுகிரகம் இந்த சமயத்தில் எல்லோருக்கும் ஏற்படணும்னு பிரார்த்தித்துக் கொள்றேன். அந்த மட்டபல்லி லட்சுமி கஷேத்திரத்தில் எழுந்துள்ளிருக்கும்படியான நிருஹம்மன் எல்லோருக்கும் சர்வக்ஷேமங்களையும் உண்டு பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு அவன் திருவடியில பிரார்த்தனை பண்றேன். சின்ன குகைக்குள்ள கிருஷ்ணா நதி தீரத்தில் எழுந்துள்ளிருக்கிறான் பரமாத்மா. அவன் பேசுறான், ஆவிர் பவித்து பல விஷயங்களை இந்த கலியுகத்திலேயும் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி விசேஷ பலனை எல்லாம் கொடுக்கிறவன் அந்த நிருஹம்மன் எல்லாருக்குமே எல்லா பலனையும் வாரி வழங்கும்படியான வள்ளலாய் அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்துள்ளிருக்கிறான். அதனால இன்றைய தினம் சம்வத்சர தொழிரோஜு தலுச்சு கோண்டி அந்தரு மட்டபல்லி நரசிம்முனி. சம்வத்சர தொழிரோஜுன்னா முதல் நாள், 2001 முதல் நாள் ஆனதுனால இன்றைய தினம் நாம் அந்த மட்டபல்லி லட்சுமி நிருஹம்மன மனசனால தியானம் பண்ணோமியானால் அவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை பண்ணிட்டேன். அதனால் நிருஹம்மன் அகோபில க்ஷேத்திரத்தில் இருக்கிறவன் தான் மட்டபல்லின்னு இருக்கான். அங்க யோகானந்தா யோகானந்தன் நிருஹம்மன் பேர். அதை ஸ்ரீமதி அழகிய சிங்கரிடத்திலேயே ஆச்சாரியிடத்திலே அடியன் விஜயாபனம் பண்ணேன். அகோபில சாயி தான் இது, அங்க இருக்கிறவன் தான் இங்கேயும் இருக்கான். அகோபில க்ஷேத்திரத்தில் யோகானந்தன் நிருஹம்மன் இருக்கான், அவன் தான் இந்த க்ஷேத்திரத்திலையும் இருக்கான், யோகானந்தன் பேர். அதனால ரொம்ப அழகான மூர்த்தி, சேவிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும். அப்படியேப்பட்ட நிருஹம்மனை ஆராதிக்கக்கூடிய பலர் பாரத்வாஜ கோத்திரத்தில் உதிச்ச வாழ்க்கெல்லாம் ஒரு பெருமை. பரத்வாஜ மகரிஷிக்கு பிரத்யக்ஷமானவன் பரத்வாஜ ஹிருதயம்னு சொல்லி அந்த பகவானாலேயே 32,000 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டது. ஸ்ரீமான் சாரநாதன் அவர்களுடைய திருமாளிகையில யஜ்யம் நடக்கச்சே பகவானே அதை சொன்னார். அந்த 32,000 ஸ்லோகத்தில் பரத்வாஜ மகரிஷி பகவானை எப்படி எப்படியெல்லாம் கண்டு கழித்தார். அதனால பல் எத்த பண்ணு கலை வல்லவரான பரத்வாஜரால் போற்றப்பட்டவன் அந்த நிருஹம்மன். அவருக்கு பிரத்யக்ஷம் அந்த எம்பெருமானை நேர பார்த்தவர். கிருதயுகத்திலேருந்து இருக்கும்படியான எம்பெருமான் மட்டபல்லி க்ஷேத்திரத்தில் ஒரு சின்ன அக்ரஹாரத்தில் கிருஷ்ணா நதி தீரத்தில் ஏகாந்த ஸ்தானத்தில் எல்லாரும் அனுபவிக்கும்படியா பிரசாந்தமான ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டா மறுபடியும் திரும்பி வரணும்னே யாருக்குமே தோணாத ஒரு இடம். அங்கேயே இருக்கலாம், ஒரே நாளில் திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறவாளு கூட ஒரு 10 அங்கே இருக்கணும்னு தோணிவிடும். ஏதோ லௌகிக்க நிர்பந்தத்தினால வரணும்ன்ற வர வேண்டிய இருக்கிற வழியோ அங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கக்கூடியவா யாருமே இல்லை. அப்படியேப்பட்ட ரீதியில ஸ்ரீமான் சுந்தர அவளுடைய கிரகத்தில் யஜ்யம் நடக்கச்சே இதையெல்லாம் பரமாத்மா நேரடியாகவே சொன்னான், சொன்னதையெல்லாம் நடத்தி காட்டினான் பரமாத்மா. அப்படி பேசக்கூடியவனாகவும் நடத்தி காட்டக்கூடியவனாகவும் இந்த கலியுகத்திலேயும் பரமாத்மா மட்டபல்லி க்ஷேத்திரத்தில் விராஜமானா இன்று நிருஹம்மன் இருக்கான்னா அவனுடைய பெருமையை என்னவென்று சொல்றது. அதனால் அப்படியேப்பட்டவன் தான் இந்த ஆராதிக்கப்பட்டான், இந்த அகோபில கஷேத்திரம் அந்த நிருசிம்ம கஷேத்திரத்துக்குள்ளேயே பிரதான கஷேத்திரமா அமைந்திருக்கிறது. ஜுவாலாகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவா யோகானந்த சத்திரவட்டா பாவனு நவமூர்த்தையா என்று ஒன்பது நிருசிம்ம கஷேத்திரம் ஒரே கஷேத்திரத்தில் அகோபிலத்தில் இருப்பதனாலே அந்த அகோபில கஷேத்திரத்தில் எழுந்துள்ளிருக்க எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணப்படட்டும்னு ஸ்ரீனிவாசன் பிரார்த்தித்தான். அதனால அந்த அகோபில கஷேத்திரத்தில் இருக்கும்படியான நிருசிம்மனுக்கே இது மொத்தம் நிவேதனம் பண்ணப்பட்டது. விசேஷமா அந்த பிரசாதத்தை எல்லாம் பரமாத்மா சீகரித்து நிருசிம்மன் அனுகிரகம் பண்றார். ஏன்னா நிருசிம்ம கிருபாபூர்ண திவ்யாத்மஸ்வரூபத ஆத்மன்ய ஆத்மனி சம்யோக பரமாத்மா சனாதன. அங்க கல்யாண மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பவனும் அவனேதான், அகோபில கஷேத்திரத்தில் இருப்பவனும் அவனேதான், ஆராதிக்கப்பட்டவனும் அவன்தான், ஆராத்திய தேவதையும் அவன்தான், ஆராதகனும் அவனாயிருந்து ரெண்டு ரீதியிலே பிரம்மாவை கொண்டு ஆராதனத்தை நடத்தி கொண்டான் பரமாத்மா. விசேஷமா தன்னையே தான் ஆராதித்துக் கொண்டு தானே தன்னை பூஜை பண்ணிக்கொண்டு ஆனந்தித்தான் பரமாத்மா இந்த கல்யாணத்தில். அதனால் ஸ்ரீனிவாசனால் உகக்கப்பட்ட ஸ்ரீனிவாசனால் போற்றப்பட்ட உயர்ந்த தேவதையாய் விளங்கக்கூடியவன் ஸ்ரீ நிருசிம்மன் என்பது இந்த நாம சாரமாய் சாரதமமாய் இந்த பத்மாவதி பரிணயத்தில் நாம கிரகிக்க வேண்டிய விஷயம். நிருசிம்மன் ஆராதிக்கப்பட்டான் விஷயம்தான் சூக்ஷ்மமான விஷயம். இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நித்தியம் சொல்ல வேண்டிய மாங்கல்ய ஸ்தவம், இதெல்லாம் நாம் அவனுடைய அனுஷ்டானம், ஸ்ரீனிவாசனுடைய அனுஷ்டானம் தான் நமக்கும் அனுஷ்டானம் நாம் பண்ண வேண்டியதுன்றத பரமாத்மா வலியுறுத்தி காட்டியிருக்கிறான் என்பதை நாம இந்த சரித்திரத்தின் மூலமா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிருசிம்மாராதன பலத்தினாலே பத்மாவதியினுடைய கரத்தை பரமாத்மா பிடித்தான். விசேஷமான அந்த பத்மாவதி பரணியமானது ஐயம் பத்மாவதி மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சைநாம் பத்ரந்தே பாணிங்கிரண்ணீஷ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாஜேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா கோமகல்முல் ஆகாசம் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளுமென நீயல் மாமகள் தன்னொடு மன்னுதி என்ன தாமரை என்ன தடக்க இனிந்தான். இயம் பத்மா மமசுதா சகதர்மச்சரீதவா என்று விசேஷமாய் அந்த எதிர நின்று கன்னிகை தானம் பண்ணுதல், எல்லா தானத்தில் காட்டிலும் உயர்ந்த தானம் கன்னியகா தானம்னு சொல்லப்படுது. கன்னியகா தானாக்கியம் மகாதானம், மீதி தானத்துக்கெல்லாம் மகாதானம்னு சொல்றதில்லை. இந்த கன்னியகா தானத்தை தான் மகாதானம்னு சொல்ற. கன்னியகா தானம் கொடுத்து பண்ண கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனால குழந்தை சீமந்த புத்திரியாய் முதல்ல பெண் பிறக்கிறது ரொம்ப விசேஷம். சீமந்த புத்திரன் விசேஷம்தான். பெண் பிறந்தால் பெண் பிறந்துடுத்தேன்னு நினைக்கக்கூடாது. என்ன கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கும்படியான பாக்கியம் இவனுக்கு ஏற்படுறது. இந்த சின்ன வயசுலேயே பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா அவன் இளமையிலே இருக்கச்சேவே கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. எல்லா தானத்தை காட்டிலும் உயர்ந்த தானம் இது. அதனால் இந்த தானம் மகாதானம் துப்பியமகம் சம்பிரதத்தே நமஹா என்று நமமா சொல்லாத தானம் இது. மீதி எந்த தானம் பண்ணாலும் நமமா இது எனக்கில்லை உம்முடையது அப்படி சொல்லிக் கொடுக்கணும். கன்னிகா தானத்துல மாத்திரம் நம்மமா என்னுடையது இல்லைன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா மறுபடியும் அவள் இந்த கிரகத்துக்கெல்லாம் வந்துட்டு போகணும், அடியோட கொடுத்துடுறது இல்லை. மறுபடியும் இந்த கிரகத்துக்கு வந்துட்டு போக முடியாத சம்பந்தம் இருக்கணும். அதனால இது உயர்ந்த தானம். இந்த தானத்தை கொடுத்து என்ன இந்த கன்னிகா தானம் பண்ணி அவள் வயத்துல ஒரு பிள்ளை பிறந்து அவனுக்கு தௌஹித்திரன்னு பெயர். அவனை மாதாமகன் தாத்தாவினுடைய சிராத்தத்துல யார் போக்தாவா உட்கார வைக்கிறாளோ அந்த பேரன் வந்து உட்காந்து சாப்பிட்டான்னா அந்த ஸ்ராத்தம் பரிபூர்ணமான பலனை தருது. பிதிருதேவத்துக்கெல்லாம் சந்துஷ்டி அடைகிறா. இந்த ஸ்ரீனி ஸ்ராத்தே பவித்ராணி தௌஹித்ரா குதபா திலான்ற ஸ்ராத்தத்துல மூன்று பவித்ரம். தௌஹித்ரன் அதாவது பேரன், பெண் வயிற்று பிள்ளை இருக்கானே அவன் ரொம்ப உயர்ந்ததுன்றது. அதே மாதிரி குதப காலம் மத்தியானம் 2 மணி அந்த காலம் இருக்க, அதுக்குள்ள சாத்தத்தை 10 மணி 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடக்கூடாது. அந்த குத்தப காலத்துலதான் பித்ரு தேவத்தைகள் வந்து சீகரிப்பா, அந்த காலத்துல சமர்ப்பிக்கணும். அவளுக்கு ஒரு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல கூப்பிட்டாதான் அந்த தேவத்தைகள் வருவா. அதனால அக்காலத்துல கூப்பிட்டா வரமாட்டா. அதனால பித்ரு தேவத்தைகள் வரக்கூடிய காலம் அது. அதனால தேவத்தைகள்லாம் வர காலம் பிராத்த காலம், ராத்திரி வேளை அசுரர்கள் வரக்கூடிய காலம். அதனால இந்த பித்திருக்கள் எந்த சமயத்தில் வந்து சீகரிப்பாளோ அந்த சமயம் அந்த 2 மணி அதுக்குள்ள அந்த பித்ருதேவத்தை வரிச்சு அவ இருந்துட்டாங்கன்னா அப்பதான் காக்கா கூட வரும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சாதத்தை பண்ணிட்டு அஸ்தமன வேலையில் காக்கைக்கு பிண்டம் வைத்தால் அந்த காக்கையெல்லாம் வரக்கூடிய சமயம் அது. அதனால அந்த சமயத்துலதான் அந்த குதப காலத்தை காக்கையை பிடிச்சு தெரிஞ்சு வச்சுருக்குது. அதனால அந்த காலம் விசேஷம். கிளம் அந்த தானியம் இருக்க பித்ரு தேவத்தைகளுக்கு பூர்ண திருப்தியை தரும். ஒரு ஒரு தானியம் ஒரு ஒரு தேவத்தைகளுக்கு திருப்தி. அதுல திலமானது பித்ரு தேவத்தைகளுக்கு திருப்தியை கொடுக்கும். அதனாலதான் கல்யாண காலத்துல நாந்தி பித்ரு நாந்தி ஸ்ராத்தம்னு பண்ணுவா. அந்த பித்ரு தேவத்தைகளை ஆராதிக்கும்படியான அது ரொம்ப முக்கியம். அந்த பித்ரு தேவத்தைகளுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த கல்யாணமும் நல்ல முறையில நடக்கணும்னு பிரார்த்திச்சுவா. அதனால இந்த கன்னிகாதானம் ரொம்ப விசேஷம். மகாதான மகாதானம்னு பெயர். இந்த தானம் பண்றது மிகவும் விசேஷமானதுனால கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜிகீஷையா என்று அந்த எதிர இருக்கிற வரனே சாட்சாத் அந்த வரனே விஷ்ணுஸ்வரூபினே வராயா. எதிர இருக்கிற பிள்ளைய விஷ்ணுவாகவே பாவிக்கணும். அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு அந்த மாப்பிள்ளை விஷ்ணு. எப்படி நாம விஷ்ணு எல்லாம் ஆராதிப்போமோ அந்த எம்பெருமான எப்படி எப்படி எல்லாம் அக்யபாத்தியாதிகள்லாம் சமர்ப்பிச்சு பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி அன்றைய தினம் அந்த வர பூஜை விசேஷமா பண்ணணும். நித்தி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாளாம் அந்த பையன் நினைச்சக்கூடாது. அதனால அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி. அதுக்கப்புறம் மாமனாரை தான் இவன் பூஜை பண்ணணும். அதனால மாமனார் குருவு தள்ளி தன்று தள்ளி கண்டே தெய்வமுலேது கடுப்புன கன தள்ளி கன தன்றி சதுவு செப்பின குருவு ஆபத நுண்டி ரட்சிச்சினவாறு பிள்ளனிச்சின மாமகாரு 5 குரு குருவு சமானு அன்னகாரு தன்றி வண்டி வாரும். தெலுங்குல ஒரு அழகான பத்தியம். அந்த பிள்ளனிச்சின மாமகாரு அந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாமனாரும் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கார். அவரை வணங்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த கல்யாணத்தன்னைக்குதான் விஷ்ணுஸ்வரூபினே வராய. ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யான்றது சாஸ்திரம். இந்த மாப்பிள்ளை என்பவன் விஷ்ணு மாதிரி பூஜிக்க தகுந்தவன். அதுல அகோபில மடத்துல 41வது பட்டத்துல மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்துள்ளிருந்த காரக்குறிச்சி சின்ன அழகிய சிங்கர்னு பேர். அந்த சுவாமி சொல்லுவதாம், ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யான்னா ஒரு துஷ்டனான கொடுமை பண்ணக்கூடிய பரம அக்கிரமங்கள்லாம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை கூட விஷ்ணு மாதிரி பூஜிக்க தகுந்தவன. அப்படி அர்த்தம் இல்ல. ஜாமாதா விஷ்ணுவத் ஸ்திதா பூஜ்யா. விஷ்ணு மாதிரி நற்குணங்கள் நற்செய்கைகள் உடைய அந்த மாப்பிள்ளை பூஜிக்க தகுந்தவன் அர்த்தமோ ஒழியோ துஷ்டமான மாப்பிள்ளை உட்கார வச்சு பூஜை பண்ணுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லச்சேவும் இன்னொரு விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லிச்சு. ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு நவகிரகங்களை தான் நாம பார்த்திருக்கோம். மாப்பிள்ளை என்பவன் 10வது கிரகம்னு சொல்லிச்சு. அதனால அந்த மாதிரியும் ஒரு வாக்கியம் உண்டு. அதனால லோகத்துல அது மாதிரி நடக்கிற காரணத்தினால அதை வைத்தும் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டார். அதனால விஷ்ணு அந்த கல்யாண காலத்துல விஷ்ணு ஸ்வரூபினே வராய. அதனால அந்த கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக திகீஷையா உத்தமமான லோகங்கள்லாம் இந்த கன்யா தானத்தினால கிடைக்கிறது. அந்த லோகங்கள்லாம் அடைவதற்காக இந்த தானம் பண்ண கொடுத்து வைத்திருக்கணும். அந்த தானம் விசேஷமா இங்க நடக்கிறது. இந்த கன்னிகாதானமான பிற்பாடுதான் விசேஷமா இந்த பாணிகிரகணம் இத்தியாதிகள்லாம். அதுக்கு முன்னையே கேனத கேரத கே யுகஸ்தீபதே பாலாமிந்திரத்ரி பூர்த்தகர சூரிய வர்ச்சதம். நம்முடைய சம்ஸ்காரம் மொத்தம் பெண்ணுக்கு விசேஷமா நடக்கிறது பாருங்க. ஏன்னா ஸ்திரீ தர்மம் தான். அதனால ஒரு கிரகத்தை ஆளக்கூடியவளுக்கு அந்த பெண்ணுக்கு இல்லாள்னு பெயர். வீட்டை உடையவளுக்கு இல்லாள்னு பெயர். வீட்டை உடையவனுக்கு அந்த மாதிரி சொன்ன இல்லான்னு சொன்னா ஒத்துப்பாளா. ஏன்னா இல்லான்னா ஒண்ணும் இல்லாதவன் அர்த்தம். இல்லாள்னா எல்லாம் உடையவள். அதனால பெண்ணுக்குத்தான் பெருமை ஜாஸ்தி. அதனால அந்த ஸ்திரீ தர்மம் தான் எல்லா தர்மத்துக்கும் மூலம். ஸ்திரீஷு துஷ்டாது வாஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கர. கீதையில முதல் அத்தியாயத்திலேயே பரமாத்மா ஸ்திரீ தர்மம் கட்டுப்படுத்தும்னா எல்லா தர்மமும் கட்டுப்படும் உலகத்துல. அதனால ஒரு தர்மமும் நிலைக்காது. வர்ண சாங்கரியம் ஏற்பட்டு போய் உலகத்துல எந்த தர்மத்தையும் யாராலையும் பற்ற முடியாமல் போயிடும். அதனால ஸ்திரீ தர்மம் தான் முக்கியம்னு பகவான் பேசியிருக்காங்க. அதனால உத்தமமான ஸ்திரீ தர்மம் முக்கியமானதுனால இந்த சம்ஸ்காரம் கல்யாணத்துல விசேஷமா ஸ்திரீகளுக்கு. அந்த பெண்ணுக்கு உடம்புல நோய் நொடி இருக்கக்கூடாது. அவள் நல்ல முறையில இருந்து புக்ககத்துல நல்ல முறையில பேர் வாங்கினவள், அரோக தடகாத்திரையா இருக்கணும், சரீரத்தில் எந்த ரோகமும் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சம்ஸ்காரம் பாருங்கோ. அந்த பெண்ணினுடைய சிரஸ்ல நுகத்தடியை வைத்து அந்த நுகத்தடிக்கு மஞ்சள் பூசி அதுல மாவிலை எல்லாம் கட்டி அந்த மங்கள சூத்திரத்தையும் அதன் மேல வைத்து மூன்று தடவை தீர்த்தத்தை அந்த மாப்பிள்ளை சிரசில சேர்ப்பார். அப்ப சொல்லக்கூடிய மந்திரம் இது. இது வந்து ரிக்வேதத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ரிக்வேதத்துல சொல்லும்படியான விஷயம், பூர்வத்தில் அபாலைன்னு ஒரு பெண் இருந்தார். அவள் வாத ரோகத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டிருந்தாள். கை காலெல்லாம் முடங்கி போயிருந்தது அவளுக்கு. கை காலெல்லாம் முடங்கி இருக்கும், உடம்பெல்லாம் வியாதி கிரஸ்தியாகி ஒரே துர்க்கந்தம் அவளிடத்துல. அவளுக்கு என்ன ஆசை, சோமயாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும்னு ஆசை. யஜ்யம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கணுமே, கல்யாணம் பண்ணிட்டு பண்ண வேண்டிய யஜ்யம் யஜ்யம் அல்லவா. அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தா, இவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வரவே இல்லை. இவளுடைய ரோகத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஓடுறா. அப்போ ரொம்ப வருத்தத்தோடு அவள் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்துருக்குச்சு. நதியில வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அதுல வேகமா அடித்து தள்ளப்பட்டாள். அந்த ஜலத்திலேயே தத்தளிச்சுட்டு போறாள். அப்ப போச்சே, இவளுடைய எண்ணம் சங்கல்பம் நல்லதா இருந்ததுன்னா எப்படியாவது பரமாத்மா அதை நடத்தி வைப்பான். திட சங்கல்பம் சத்திய சங்கல்பமா இருக்கணும். சங்கல்பம் நல்ல முறையில நாம பண்ணிட்டோமான கட்டாயம் அதை நடத்தி கொடுப்பான் பரமாத்மா. இவள் சங்கல்பம் உயர்ந்ததாய் அமைந்திருந்தது. திருத்தீயாமிதோ திவி சோம ஆசீத். தேவலோகத்துக்கும் மேலான லோகத்தில் இருக்கக்கூடிய சோம லதை இருக்கு பாருங்க, சோம கொடி. அந்த தீர்த்தத்துல ஜலத்துல அவள் உடம்புல சுத்திண்டு வருது. அடிச்சுட்டு வர ஜலத்துல அவள் உடம்ப சுத்திண்டிருத்தது. அதை பார்த்தாள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறாள். பிராணன் போற அவஸ்தையில் இருக்கிறவள் அந்த சோமலத்தையை பார்த்த உடனே அதை பிடித்து இழுத்தாள். இழுத்து அதை நசுக்கினால் அதிலிருந்து சோமரசம் வரும். அந்த சோமரசத்தை இந்திராய சுவான்னு ஹோமம் பண்ணணும். ஆனா இதை நசுக்கிறதுக்கு என்ன பண்றது, அவள் சமயோசித்த புத்தி அந்த சமயத்திலேயும் அதை யோஜனை பண்ணி பற்களால அதை கடித்தாள். அதிலிருந்து சோமரசம் வந்தது. அது அப்படியே அந்த தீர்த்தத்துல இந்திராய சுவான்னு சேர்த்துட்டாள். அப்ப இந்திரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்திரன் பார்த்தான், இந்த தருணத்திலேயே இவள் இவ்வளவு ஸ்ரத்தையா இதை நமக்கு அர்ப்பணம் பண்ணாளேன்னு உடனே தன்னுடைய ரசத்துல அவன் வந்தான். வந்து அவளை கரையில உட்கார வைத்து தன்னுடைய ரசத்துல பூட்டப்பட்ட நுகத்தடி துவாரத்தின் வழியா அமிர்த கலசத்திலேருந்து அமிர்தத்தை எடுத்து மூன்று தடவை அவள் சிரசுல சேர்த்தான். அபாலாமிந்திர திரிபூர்த்தியகர சூரிய வர்ச்சசம், அந்த மாதிரி மூணு தடவை தீர்த்த அந்த அமிர்தத்தை சேர்த்த உடனே அவள் சூரிய வர்ச்சசனியா மாறிவிட்டா. அதிரூப சௌந்தரியம் அவளுக்கு ஏற்பட்டு போச்சு. இந்த ரோகங்கள்லாம் போயிடு, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா இப்ப கியூல வந்து நிக்கிற வரிசையா, நான் பண்ணிக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவு ரூபம் அவளுக்கு வந்துடுத்து ரோக நிவர்த்தி ஏற்பட்டு போச்சு. அதனால பாருங்கோ, இப்பவும் இந்த கர்மாவை நாம கல்யாணத்துல விடாமல் பண்றோம். இந்த நுகத்தடி சிரசுல வைத்து பண்ற கர்மா ஏன் பண்றோம்னா, ஏ இந்திரா, நீ அன்னைக்கு அபாலை என்கிற பெண்ணுக்கு சரீரத்தில் இருந்த ரோகத்தை போக்கி நல்ல ரூபத்தை கொடுத்து அவளுக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணாய். இன்னைக்கும் நாங்கள் அதே பண்றோம். இந்த நுகத்தடி உன் ரத்தத்துல பூட்டப்பட்ட நுகத்தடியா இருக்கட்டும், இங்க சேர்க்கிற இந்த தீர்த்தம் உன்னுடைய அமிர்த கலசத்திலேருந்து சேர்க்கப்படுறதா இருக்கட்டும். இவள் சரீரத்துல ஏதாவது ரோகம் இருந்தால் அது இத்துடன் நிவர்த்தி ஆகட்டும். இவள் எப்பவும் அரோக திடகாத்திரையாய் இருக்கணும்னு இந்த கல்யாண காலத்துல இது பிரார்த்திக்கப்படுறது.